கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, மொத்தம் தரியா ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது. சின்ன சின்ன பொய்யும் பேசுற சில்லுனுதா சூடும் ஏத்துற இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர வருகிற என்ன செய்ய நினைக்கிற வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. நம்மாடு திருக்கட்டு